பெருளாம் ஃப்ரெண்டே. நீ இல்லை என்றதும் மட நானும் இல்லை அல்லவா, ஹார்ட்டுக்குள் பீட்டு ஃப்ரெண்டே. சன்ரைஸ் உண்டாகும் ஹாக்கி பேட்டை போல பிரிவை தூக்கி ஆடி போவே, ஜாக்கி வைத்து வானம் ஏறி ஸ்டாரை தொடவோமே. இடைவெளிக்கு ஒரு தடை விதிப்போம், தொலைவிலும் அருகில் இருப்போம். தடை உடை பாவனையா விழுமே நண்பனி சாயலடா, படைபலம் என துணை இருந்தால் பார்க்கவே தூரம் போடுமடா. கடுதா